శ్రీమహన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది కశ్యపాకృతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతీక్షం దయాన్ధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. పిబత భాగవత రసம்னு భాగవతத்தினுடைய ஒரு ரசம் இருக்கு, அதை அனுபவிக்கிறது ரொம்ப விசேஷமாக ஆரம்பத்திலேயே சொல்லி சொல்ற மகர்ஷி. அப்படி அந்த பாகவத ரசானுபவம் நமக்கு இதுவரைக்கும் வந்துருக்கு. இதுல பெருமாளுடைய சங்கல்பத்தினால அந்த பாகவத ரசானுபவத்துல கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டது. அவருடைய சங்கல்பத்தினால மறுபடியும் நாம இந்த பாகவத ரசானுபவத்தை பண்ண இருக்கின்றோம். இந்த பாகவதத்துல வரச்சே அற்புதமான சன்னிவேசத்துல நாம இருந்தோம். இதுக்கு முன் உபன்யாசத்துல வரைச்சே குச்சேலோபாக்கியானம், அந்த குச்சேலோபாக்கியானத்துல கண்ணன் துவாரகைக்கு போனது, குச்சேலர் கண்ணனுக்கு துவாரகைக்கு போனது, கண்ணன் வரவேற்றது, எதனா மன்னி குடுத்தனுச்சிருக்க மாட்டாளா எனக்காக என்று கண்ணன் கேட்டு, அது மூலமாக இந்த அவுல் அதை வாங்கி சாட்டது, அதை ரெண்டுபடி சாட்ட உடனே ருக்மிணி கண்ணனிடத்திலிருந்து அதை எடுத்துட்டது, இதெல்லாம் நாம பார்த்தோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க குசேலர் போன உடனே இவள் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, குசேலருடைய மனைவி சொல்லி அனுப்பிச்சிருக்கா, உம்முடைய சகா நண்பன் பெரிய ஐஸ்வர்யத்தோட இருந்துருக்க, சுட்சாமான்னு பேரு இவளுக்கு, அடுத்த வேலைக்கூட சாதம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, இந்த பசிய பொறுத்துக்கிறதே என்னுடைய சொரூபமாக இருந்துருக்கிற இந்த நிலையில எனக்கு போய் உன்னுடைய சகா மூலமாக நாமளும் நம்ம பசங்களும் பசி இல்லாம இருக்கிறதுக்கு அனுகிரகம் பெற்று வரணும்னு தானே பிரார்த்தனை பண்ணா. இந்த கண்ணனுடைய உபச்சரிப்பிலையும் அந்த கண்ணனோட இருந்து எத்தனையோ வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருந்ததுல இவருக்கு தான் எதுக்காக வந்திருக்கோன்றதே மறந்து போயிடுச்சு. ஆகையால இவர் ஒண்ணுமே கேட்கல. கண்ணனும் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, ருக்மிணியும் கண்ணனுமா சேர்ந்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. சொன்ன பிற்பாடு திரும்பி வர வழியில அவர் நினைச்சு பாத்துக்கிறேன், சில விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிறேன். குவாகம் தரித்ரஹா பாபியானு கோச்ச கிருஷ்ணஹா சேனிகேதனஹா பிரம்மபந்தரிச்சி ஸ்மாகம் பாகுபியாம் பரிரம்பிதா அப்படின்னு கண்ணன் தனக்கு பண்ணின உபச்சாரங்களை நினைச்சுக்கிறேன். கண்ணன் சிம்மாசனத்திலேருந்து ஓடி வந்து என்ன அணைச்சுட்டேற, அவருங்க நான் இங்க நூத்தனான் தான், என் வேட்டிய பார்த்து கிழிஞ்சு போனதும் அழுக்கடைஞ்சுதான் இருக்கும் வேட்டிய பார்த்த உடனே இப்படி இன்னொரு பக்கமா மூஞ்சி திருப்பிண்டு போவா, அப்படி இல்லாமல் அந்த பெரிய பிராட்டிய ருக்மிணி பிராட்டிய அனைத்த திருக்கைகளால என்ன அணைச்சுட்டேரே, இது எவ்வளவு விசேஷம் அப்படின்னு. அந்த ருக்மிணி பிராட்டியும் தானும் உக்காண்டுக்கிற கட்டில்ல என்ன அணைச்சுண்டு என்ன அழைச்சுண்டு போய் அந்த கட்டில என்ன உக்காத்தி வச்சு என்னோட இவ்வளவு வார்த்தை அளவிலாக நேர, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது. தான் தனக்கு இவனுக்கு சகாவா போயிட்டேன், ஆகையால பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணதோட இல்லாமல் இப்படி இந்த ரீதியில வரவேற்றது, அது ஒரு பெரிய அதிசயம் இல்ல, நண்பன மனசுல நினைச்சிருக்கேன் ஆகையால வரவேற்றேன்னு நினைச்சுக்கிறான். ஆனால் தன்னுடைய மனைவியாக இருக்கிற பத்னியா இருக்கிற ருக்மிணிய கூட்டு தனக்கு தாமரம் விசிற மாதிரி எனக்கும் சேர்ந்து தாமரம் விசிற சொல்லி இந்த பணிகாரங்கள்லாம் பண்ணி எனக்கும் உபச்சாரம் எனக்கு அர்ச்சபாத்திய ஆட்சமணியங்கள்லாம் அவள் வச்சிருக்கிற கையால், அதாவது அவள் கையால பர்ண பாத்திரத்தால கொடுத்து எனக்கு உபச்சாரம் பண்ணினதுன்றது இருக்க, இதை நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்துருக்கு. இப்படி லோகத்துல சொர்க்கமோ மோட்சமோ எல்லாத்தையும் யார் விரும்புறாளோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். அந்த சரணார்த்தனம் இருந்திருக்கிற இதை காட்டிலும் வேற விசேஷம் ஒண்ணு உண்டானா, இப்படி நான் வந்து பணமே இல்லாதவன் பெரிய தனத்தை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தோட நான் இங்கிருந்து நான் போறேன் நானு என்று நினைச்சுட்டே அவர் அங்கிருந்து போறேன். இப்படி குசேலர் எழுந்தருளும் போது அவர் திரும்பி போகச்சே நினைக்கிறேன், சரி நாம ஒண்ணுமே கேட்கலையே கண்ணனிடத்துல ஒன்னும் கேட்கலையேன்னு நினைக்கிற, அத பத்தி ஒண்ணுமே நினைக்கல. நாம திருவேங்கடமுடியான போய் திருமண சேவிக்க போறோம், சேவிச்சோம்னாக்க தூரேந்து தான் சேவிக்க போறோம், துவாரபாலகால இருந்து சேவிக்கிறோம். போறதுக்கு முன்ன என்னென்னமோ எல்லாம் நினைச்சுட்டு போறோம், நாம இதை பிரார்த்திக்கணும் அதை பிரார்த்திக்கணும், புத்திரம் மித்திரம் சன்னு புத்திரம் தனம்னு இது குழந்தைக்கு எல்லாம் க்ஷேமம் உண்டாகணும், நிறைய தனம் வரணும், நல்ல வாசிப்பு வரணும், இப்படி எல்லாம் எத்தனையோ நினைச்சுட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சுட்டு போறோம் நாம. ஆனா அந்த பெருமாளை சேவிக்கச்சே எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. அந்த பெருமாளை சேவிக்கிறது ஒண்ணுதான் ஞாபகம் இருந்துட்டு இருக்கு, அந்த பெருமாளுடைய ஒரு தேஜஸ், அப்பேற்பட்ட தேஜஸ். இது பிரத்யக்ஷத்துல நம்ம ஒவ்வொருவரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த ரீதியில்தான் இங்கேயும் குசேலரும் கண்ணனுக்கு முன்ன போறதுக்கு முன்ன தன்னுடைய தாரித்திரம் எல்லாம் போகும்படியாக பண்ணணும்ன்ற மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னு அவ மனைவி சொல்லி அனுப்பிச்சா அதெல்லாம் நினைச்சுட்டுதான் அவர் போறேன். ஆனா அந்த கண்ணனை பார்த்த பிற்பாடு எதுவுமே கேட்கணும்னு நான் தோணல அவருக்கு. அப்படி திரும்பி வந்துட்டேரவ, அப்படி திரும்பி வந்த பிற்பாடு இது நாம திருவேங்கட முடியாத சேவித்த பிற்பாடு அப்புறமா பிராகாரத்துல வரைச்சு இது பிரார்த்தனை பண்ணோம் அது பிரார்த்தனை பண்ணோம் நினைச்சுமே ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சு. அதனால என்ன பரவாயில்ல, இது சன்னிச்சுதான் உண்டியில ரூபா போடுறதுக்கு முன்ன இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு உண்டியில ரூபா போட்டா போறோம்னு நினைச்சுட்டு நாம நினைச்சுக்கிறோம் நாம. இப்படி இவர் குசேலர் வந்து பாக்கறே தன்னுடைய இடம் தங்காத்து கிட்ட வந்து பார்த்தா ஆமே தெரியல, அது பார்த்தா பிரமாதமா இருந்துட்டு இருக்கு, அத்தமாக இருந்துட்டு இருக்கு. கிமிதம் கசியாவஸ்தானம் கதம் ததிதம் இத்தியபூத் பூர்வம் மீமாம்சமானம் தம் நரநாரியோமர பிரபாகான். அங்க பார்த்தோம்னா பெரிய இந்திர பவனம் மாதிரி ஒரு பவனம் இருந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் அப்படியே ரத்னங்களால எழைச்ச ஸ்தம்பங்கள், இது ஒன்னு ஒண்ணு என்னன்னு தெரியல. இது இது எப்படி ஒரு கட்டடம் தான் ஒண்ணு இருந்த மாதிரியே தெரியல. நான் துவாரகைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இப்படி எல்லாம் எப்படி கட்டிருக்க முடியும், இது நம்ப மாதிரியே தெரியலையே, இது எங்கேனா தப்பா வந்துட்டோமா அப்படின்னு பாக்குற. பகதாத்தை பார்த்தா இது பகதா அப்படியேதான் இருந்துட்டு இருக்கு, இது என்னதுன்னு தெரியல. அங்க பார்த்தோம்னா நிறைய பணியாட்கள் எல்லாம் இருக்கலாம், அவெல்லாமே விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் அவைகளாம் அணிந்துட்டு இருக்கலாம். அவ நடுவுல இந்திராணி மாதிரி இவருடைய பத்தினி இருக்கலாம். இது பத்தினி பாக்குற ஓஹோ நம்ம ஆத்துக்கார் வந்திருக்கார் அப்படின்றத பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி வர, பிரத்யகிரந்தன் மகாபாக கீதவாத்தியன்னு போயிருந்தார்னு இவர் வந்திருக்காருன்னு உடனே பெருசா வாத்தியம் எல்லாம் வாசிச்சு அமக்கலமா இருந்துட்டு இருக்கான். சாதாரணமா பார்த்தோம்னா நிருசிம்மன் அந்த இடத்த விட்டு ஒரு மடத்துல எழுந்தருள் இருக்காருனா, ஐசிங்கர் மடத்துல எழுந்தருள் இருக்காருனாக்கா சஞ்சாரத்துல கிளம்பினாக்கா அந்த பெருமாள் நிருசிம்மன் ஐசிங்கர் அவெல்லாம் கிளம்புறதுக்கு முன்ன வாத்தியம் வாசிப்பா. அதே மாதிரி அவ உள்ள வரைச்சு இன்னொரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல சஞ்சாரமா வரைச்சு வாத்தியம் வாசிப்பா. அந்த மாதிரி இங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய மகாராஜாவுக்கு பண்ற உபச்சாரம் நடக்கிறதான். குசேலர் உள்ள வரே ஆண் தெரிஞ்சுட்டு வருதுன்னு வரேன்றது பார்த்துட்டு வரைச்சு இங்க இருக்கிறவாள்லாம் பெரிய நிருத்தியம் வாத்தியம் கீதம் இப்படி எல்லாம் அமக்கலமா நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பாத்தி மகத மகர்ணியா குசேலர் வந்திருக்கேர், குசேலர் வந்துட்டேர், கணவர் வந்துட்டேன்றத தெரிஞ்சுட்டு அங்கேருந்து ஓடி வராளாம். அவ பார்த்தா பிரமாதமான அலங்காரத்தோட இருந்துட்டு இருக்கா, அற்புதமான அலங்காரத்தோட இருந்துட்டு இருக்கா. ஆனா அவ மகாபதிவிரத்தை அந்த பதிவிரத்தையா இருக்கிறபடினால அவள் தன்னுடைய மனச அடக்கிண்டு இருக்காவோ பிரேம்னா உத்கண்டாஸ்ரு லோச்சனா இவருடைய இவர் கண்ணனை போய் இவளுக்கு தெரிஞ்சு தெரிஞ்செடுத்து சுட்சமாக்கு தெரிஞ்செடுத்து கண்ணனுடைய அனுகிரகத்தினாலதான் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இவர் போய் தன்னுடைய கணவர் போய் சுதாமா போய் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கேன்னு அவ நினைச்சுட்டு இருக்கா. அவருடைய பிரார்த்தனை பலிச்சு இப்படி நடக்கிறதுன்னு அவரை அப்படியே அணைச்சிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. ஆனாலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு அந்த மனசா அந்த குசேலரை அணைச்சிக்கிறாளாம். மீளிதா சென்ன மீளிதா கணமது புத்தியா மனசா பரிஷத்வஜே மனசா பரிஷத்வஜேன்னு சொல்லி சொன்னார். இவரும் பாக்குறேர், மனைவிய பாக்குறேர். இது பார்த்தோம்னா இந்திராணி மாதிரி இருந்துட்டு இருக்கான், எல்லா பக்கத்திலயும் தாசிகள்லாம் இருந்துட்டு இருக்கான். இப்படி எங்க பார்த்தாலும் அற்புதமான ஒரு அரண்மனையாக இருக்கு. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தெல்லாம் பாக்குறேராம். அதீர்க போதாய விசக்ஷண ஸ்வயம் பசன் நிபாதம் தனினம் மதோத்பவம் இத்தம் வியவசிதோ புத்தியா பக்தோ தீப ஜனார்தனே பக்தாய சித்திரம் பகவான் ஹி சம்பதோ ராஜ்யம் விபூதி ந சமர்த்தய தியஜ. பெருமாள் என்ன பண்றேர் அப்படின்னா, தன்னிடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால அவருக்கு தொண்டு புரியும்படியான ஒரு நிலையை ஏற்படணும். தாஸ்யம்னு சொல்லி சொல்ற அவருக்கு தாசனாக இருக்கிறது. இந்த சக்கியம் தாசியம் இந்த சௌஹ்ருதம் ஹிதேஷியாக இருக்கிறது. இதெல்லாம் இப்படி தாசியம் பிரத்யத்வத்தை கொடுத்து இந்த ஜென்மாவை மேலும் மேலும் சிறப்படை செய்யும்படியாக அவர் பண்ற. இப்ப நாம லோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்த ஐஸ்வர்யம் பெற்றதுனால இதோட திருப்தியா போயிடுவா. ஆனா குசேலர் அப்படி திருப்தி அடையலையா. இந்த ஐஸ்வர்யெல்லாம் கூட பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்படணும், பாகவத கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படியாக இருக்கணும்னு சொல்லி பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்பவும் இந்த ஐஸ்வர்யத்துல துளி கூட ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்து அப்படி பகவத் தியானம் பண்ணிட்டு இத்தம் வியவசிதோ புத்தியா பக்தா அதீவ ஜனார்தனே விஷயான் ஜாயையா தியக்ஷன்னு புபுஜே நாதிலம்பட்டு இவருடைய மனைவிக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நிரந்தரமானவை அல்ல, ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலம் அழியக்கூடியவை. அப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடியது பகவத் பக்தியும் பகவத் கைங்கரியமும் தான் என்கிற ஒரு உண்மைய உணர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா இவைகள்ல இருந்து விலகி அவர் கடைசியில வரைக்கும் அந்த மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அடைச்சார்னு அர்த்தம். ஏவம் ச விப்ரோ பகவன் சுஹ்ருத்தமோ திருஷ்டா சுஹ்ருத்யை அஜிதம் பராஜிதம் தத்யான வேகோத்திதம். அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணின்றதுனால இந்த சம்சார பந்தத்திலேந்து விடுபட்டு அவர் சதாங்கத்தையும் சத்துக்கள்லாம் அடைந்ததாக இருந்திருக்கிற சீரிய கதியாக இருந்திருக்கிற மோட்சத்தை வைகுண்டாட்சமான வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை அடைஞ்சவராக இருக்கேன். ஆகையால தன்னுடைய பிரத்தியர்கள்லாம் அந்த வைகுண்ட பதவியை அடைய முடியாத போயிட்டார். இவர் அவளால ஜெயிக்க முடியாத விஷயத்தையும் இவர் ஜெயிச்சு வைகுண்ட பதவியை அடைஞ்சேர்னு சொல்லி சொல்ற. இப்படி குசேலோபாக்கியானத்தை வாசிக்கிறவாளுக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு பாக்கணும். சாதாரணமா குசேலோபாக்கியானம் ஜெயித்தாக்கா என்ன பலன் வரும்னு நினைச்ச என்ன சொல்லுவான்னா, ஏழையா இருக்கவா கூட பணக்காரம்னா ஆயிடுவா, பெரிய தனியாக ஆயிடுவா, எல்லா சௌகரியமும் ஏற்படும் அப்படின்னு தானே சொல்லணும். இதுதானே இந்த இடத்துல ஏற்பட்டது. இத சொல்லல, மகரிஷி குசேலோபாக்கியானத்தை சேவிச்சு இந்த விருத்தாந்தத்தை சேவிக்கிறவாளுக்கு பல சொல்லி என்ன சொல்றேன்னா, பிரம்மண்ய தேவஸ்ய ஸ்ருத்வா பிரம்மண்யதாம் நரஹாம் லப்தபாவஹா பகவதி கர்ம பந்தா விமுச்சதே. பகவதி லப்தபாவா கர்ம பந்தாது விமுச்சதே. இவாளுக்கு இந்த மறுபடி இவாளுக்கு இந்த குசேல விற்த்தாந்தத்தை சேவிக்கிறதுனால இந்த ரெண்டு சங்கத்தை சேவிக்கிறதுனால பணங்காசு வரும்னு சொல்லல, பணங்காசுல இருக்கிற பற்று போய் அவளுக்கு பகவத் பக்தி ஏற்பட்டு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் ஏற்படும்னு பலஸ்ருதியாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. குசேலர் விரும்பினதும் அதுதான். தனக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாருக்குமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினது தனக்கு கிடைத்திருக்கிற தனத்தை பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்குமாக உபயோகப்படுத்தி இப்படிப்பட்ட இந்த பற்றுதலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து அந்த பகவத் பிராப்தின்ற ஒரு சீரிய பலத்தை அடைந்த அந்த பலம்தான் இந்த உபாக்கியானத்தை, குஜேல உபாக்கியானத்தை தெரிவிக்கிறவாளுக்கு ஏற்படும்ன்றத இதன் மூலமாக தெரிவிக்கிறார் மகர்ஷி. வஸ்துகத்தில பார்த்தோம்னாக்க நமக்கு ஏற்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டிருக்கு. அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னாக்கா எந்த ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைச்சிருக்காது. இப்படி நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுத்திருக்கிறத நல்லபடியா நாம உபயோகப்படுத்தணும், நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்தணும். இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு பகவத் ஆராதனம் பண்ணணும், பாகவத ஆராதனம் பண்ணணும், அப்படி இருக்கணுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்தை வளர்த்து கொள்வதற்காக இந்த ஐஸ்வர்யத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கலன்றத நாம எப்பவும் புரிஞ்சுக்கணும்ன்றது இது மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் மகர்ஷி. இதுக்கப்புறமா இப்ப நடக்கிற சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை நாம பார்க்க போறோம். இப்போ புண்ணியகாலம் வந்ததுன்னாக்கா அந்த புண்ணியகாலம்ன்றது எப்பயோ ஒரு சமயம்தான் வரும். தீர்த்த ஸ்நானம் பண்றது, புண்ணியகாலத்துல தீர்த்த ஸ்நானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ துவாரகாபுரியில கண்ணன் எழுந்திருக்கார், கண்ணன் பல்ராமர் இவெல்லாம் இருந்திருக்கா. அந்த சமயத்துல சூரியோபராகம் வருது. சூரியோபராகம்ன்றது சூரிய கிரகணம் வந்துதான். சூரிய கிரகணம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சந்திர கிரகணம் அடிக்கடி வரும், சூரிய கிரகணம்ன்றது ரொம்ப சந்திர கிரகணம் மாதிரி அடிக்கடி வராது, எப்பயோ சில சமயங்கள்ல தான் ஏற்படும். அதுலயும் சூரிய கிரகணத்துல கிரகணம் பிடிச்சிருக்கிற காலம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்கும். பார்ஷ சூரிய கிரகணம் அப்படின்னு தான் இருக்கும். பூர்ண சந்திர கிரகணம்ன்றது ஏற்படும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னாக்க கிரகணம் சந்திரனை பூர்த்தியா பிடிச்சிட்டு அவரே இருட்டாயிடும், அமாவாசை இருட்டாட்டம் இருக்கும் அது, அந்த மாதிரி ஆயிடும். அது பூர்ண சந்திர கிரகணம் பார்த்துருக்கோம். பூர்ண சூரிய கிரகணம்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப எப்பயோ ஒரு முறை, எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அந்த சூரிய கிரகண காலத்துல தீட்சாமடுறது, தானம் பண்றது, அதே மாதிரி பகவத் ஆராதனம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் கிரகண காலத்துல பண்ண வேண்டியது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் புண்ணிய நிதியில தீட்சாமடுறது, சமுத்திரத்துல தீட்சாமடுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வரைச்சே ஒரு சமயத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டுதான். அந்த சூரிய கிரகணத்துக்கு இவா எங்க இருக்கா, இவா துவாரகையில இருந்துட்டு இருக்கா. இந்த குருக்ஷேத்திரத்துல போய் சூரிய கிரகணத்துல போய் தீர்த்தமாடி தானாதிகள் பண்ணி பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷமா குருக்ஷேத்திரத்துல. இப்ப கூட சூரிய கிரகணம் வந்ததுன்னா லட்சக்கணக்கில் ஜனங்கள் குருக்ஷேத்திரத்துல தீர்த்தமாடுவா. இப்பெல்லாம் வடக்கெல்லாமே பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்நானத்துல இங்க நம்ம பக்கத்துல கோவில் ரொம்ப அதிகமா இருக்கு, உற்சவங்கள்லாம் பார்த்தோம்னா உற்சவ சமயத்துல சேர்றதுன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கு அந்த பக்கத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி ரீதியில அர்ச்சானுபவம்ன்றது குறைவா இருந்தாலும் கூட தீர்த்தஸ்வரூபியாக இருந்திருக்கிற எம்பெருமான் விஷயத்துல அவ எல்லாரும் வந்து அந்த தீர்த்தமாடி அந்த புண்ணிய காலத்துல தீர்த்தமாடி அது மூலமா பகவத் அனுகிரகத்தை பெறுகிறார்கள். அதை நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட இந்த பிரயாக்ராஜ்ல விசேஷமாக மகாகும்பமேளான்னு ஏற்படுறதுன்னு சொல்லி இதை நாம பார்த்துட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான கோடி கணக்கான ஜனங்கள்லாம் போய் அதுல தீர்த்தமாடுறது. அப்போ இந்த மாதிரி அங்கேயும் குருக்ஷேத்திரத்துல தீர்த்தமாடணும். தீர்த்தமாடி அந்த சூரிய கிரகண சமயத்துல குருக்ஷேத்திரத்துல தீர்த்தமாடி அங்க பிதர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணா ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த விஷயத்த ஜோதிஷால் மூலமாக இந்த வருஷத்துல இந்த சமயத்துல சூரிய கிரகணம் ஏற்பட போறதுன்றது தெரிஞ்சுண்டு. அசைகதாத்வாரகாயாம் வசதோ ராமகிருஷ்ணயோஹோம் சூரியோபராகா சுமஹானாசீதே கல்பக்ஷயே யதா. கல்பக்ஷயே ஒரு கல்பம் முடிஞ்சதுன்னாக்க இப்ப சூரியன் சந்திரன் யாருமே இருக்க போறது இல்ல, ஒரே இருட்டாதான் இருக்க போறது. அந்த மாதிரி பூர்ண சூரிய கிரகணம் ஏற்பட்டுதான் அந்த சமயத்துல என்ன அர்த்தம், அது ஜோதிஷால் மூலமாக இந்த சமயத்துல இந்த அமாவாசை இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும் ஜோதிஷால் கணிச்சு காமிக்கிறார். அத தெரிஞ்சுட்டு இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாலும் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் குருக்ஷேத்திரத்துக்கு போய் அங்க அங்க போகணும்னு சொல்லி போனார். சமந்த பஞ்சகட்சே பஞ்சகம் க்ஷேத்ரம் யயுஹூ ஸ்ரேயோ விதித்ஸயாம். செமந்த பஞ்சகம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு, குருக்ஷேத்திரத்துக்கு பேரு. அந்த க்ஷேத்திரத்துக்கு அவர் போனாராம், எல்லாரும் போனாலாம், வண்டி கட்டிட்டு பெருசா அமக்கலமா போறாளாம். அந்த இடத்துக்கு என்ன விசேஷம், குருக்ஷேத்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, நீ க்ஷத்ரியாம் மகிம் குருவன் ராம சஸ்திரபிரதாம் வரஹா நிருபாணாம் ருதிரயுகேன எத்ர சக்கரே மகாஹ்ரதானு. பரசுராமருடைய விருத்தாந்தத்தை சொல்லி சொல்ற. பரசுராமருக்கு ஒரு பெரிய கோபம். அந்த கோபம் காத்தவீரி அர்ஜுனால தன்னுடைய தன்னுடைய தகப்பனாரே அவரையே கொன்னுட்டான்றதுனால அவருக்கு ரொம்ப கோபம். இந்த க்ஷத்ரியால் மொத்த பேரிடத்திலயும் ஒரு கோபம் வந்துருக்கு. அக்ஷத்ராமிக சந்ததக்ஷைவான் திரித்தப்த கிருத்வஹாட்சிதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் க்வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன். இங்க சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல பரசுராம அவதாரத்தை பத்தி சொல்ற. குரோதாக்னி ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராம் இக சந்ததக்ஷ யைமாம் த்ரித்தத்த கிருத்வஹாட்சிதின்னு சொல்லிட்டு அந்த காத்தவீரி என்ற ஒரு ராஜா பரசுராமருடைய தகப்பனா ஜமதக்னி மகர்ஷியினிடத்துல அபச்சாரப்பட்டான். அதனால கோச்சிண்டு கோபமடைந்த குரோதாக்னி ஜமதக்னி பீடனபவம்னு சொல்லி அவர் தன்னுடைய பலத்தை அடைக்க அதனால் கோபம் அடைஞ்சிருந்தவராக இருந்திருக்கார். அவன் அந்த கார்த்தவீரியார்ஜுனை அழிச்ச. அந்த கார்த்தவீரியார்ஜுனை அழிச்ச உடனே அந்த கார்த்தவீரியனுடைய பசங்கள்லாம் இந்த பரசுராமர் இல்லாத சமயம் பார்த்து ஜமதக்னி மகர்ஷியே கொன்னுட்ட. அவள்லாம் வந்து இத வந்து தெரிஞ்சின்ற பரசுராமருக்கு இன்னும் கோபம் வந்து ஆகையால ராஜா மகர்ஷி தியானத்துல இருந்திருக்கே ராஜாவை உபச்சரிக்க முடியாத இருந்தார் ஜமதக்னி மகர்ஷி. ஆசிரமத்துக்கு வந்தது தன்னை உபச்சரிக்கல அப்படின்னு கோச்சிருந்து அவருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினார் கார்த்தவீரியார்ஜுன். அதோட மாத்திரம் இல்லாத கார்த்தவீரியார்ஜுன் தன்னுடைய தகப்பனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமத்துல மகர்ஷி இப்படி அவமானம் ஏற்பட்டதோன்னு அதை நினைச்சிட்டு ஜமதக்னி மகர்ஷியே கொண்டு போட்டான். இத கேட்ட உடனே பரசுராமருக்கு கோபம் கேட்கணுமா, அவருக்கு கோபம் வந்தது. ஆகையால தன்னுடைய கோடாலிய வச்சுண்டு அவருக்கு ஆயுதமே கோடாலிதான். 21 தலைமுறை வரிசையா ராஜாக்கள் எல்லாம் வெட்டி வெட்டி வீழ்த்துவ குரோதாக்னி ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்ப இஷ்யன் கிரமாத்து. அந்த குரோதாக்னிய எப்படி திருப்தி பண்றதுன்னாக்க அவ்வளவு அப்போ பண்ணாலும் அவருக்கு இது வரல, திருப்தி வரல, அவ்வளவு கோபம் அவருக்கு. அப்போ பண்ணிட்டு அக்ஷத்ராமிக சந்ததக்ஷயமாம் த்ரிசப்த கிருத்வஹாட்சிதிம் 21 தலைமுறைக்கு இந்த பூமியில க்ஷத்ரிய வம்சமே இல்லாத போகணும்னு பண்ணினவராக இருந்திருக்க அப்பேற்பட்ட அந்த பரசுராமர் என்ன பண்ணாருனாக்க இந்த குருக்ஷேத்திரத்துல வந்து இந்த ராஜாக்களுடைய ஒரு நிறைய ஒரு குளங்கள் மாதிரி வெட்டி அந்த குளங்களை கொண்டு அந்த ராஜாக்களுடைய ரத்தத்தினால தர்ப்பணம் பண்ணார், பித்ரு தர்ப்பணம் பண்ணார்னு சொல்லி பித்ருக்களுக்கு திருப்தி வரத்துக்காக பண்றாருன்னு சொல்லி சொல்ற. நிக்ஷத்ரியாம் மகிம் குருவன் ராமஹா சத்ரபதாம் வரஹா நிருபாணம் ருதயுகேன யத்ர சக்கரே மகாஹ்ரதானு. பெரிய பெரிய ஒரு குளங்கள் எல்லாம் வெட்டினேறாம ஈஜேச்ச பகவன் ராமோ எத்ர அஸ்பிருஷ்டோபி கர்மணா லோகஸ்ய கிராகயன் நியாரியகாம் யதான்யோகாபனுத்தயே சொல்ற. இப்ப பரசுராமர் பண்ண காரியம் சரியா தப்பா, இது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கோ பட்டிமன்றத்துக்கோ நம்ம இங்க வரல. பெருமாள் ஒரு காரியம், பரசுராமர் பெருமாளுடைய அவதாரம், பெருமாள் ஒரு காரியம் பண்றேன்னாக்கா அது லோகக்ஷேமத்துக்காக தான் பண்ண போறேன், லோகத்துக்கு விரோதமாக எதுவுமே பண்ண போறதில்லை, அதாவது லோகத்துக்கு கஷ்டம் வரத்துக்காக எந்த காரியத்தையும் பெருமாள் பண்ண போறதில்லை. அதே ரீதியில பரசுராமரும் இந்த 21 தலைமுறை க்ஷத்ரிய வம்சம் இல்லாமல் இருக்கும்படியாக பண்ணினதும் கூட லோகக்ஷேமார்த்தம் தான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் அது. ஏன்னா அந்த க்ஷத்ரியர்கள்லாம் அந்த சமயத்துல அசுராம்சம் மிகுந்தவர்களாக இருந்ததுனால அவள் எல்லாம் பூமிக்கு பாரமா இருந்ததுனால அவள் எல்லாம் பரசுராமனாக அவதாரம் பண்ணி அவளை மொத்த பேரும் அழிச்சேர்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க யாரோ கார்த்தவீரிய அர்ஜுனும் கார்த்தவீரிய அர்ஜுனுடைய பிள்ளைகளும் தான் இந்த பரசுராமனுடைய தகப்பனாரான ஜமதக்னி விஷயத்துல அபச்சாரப்பட்டவர்கள். யாரோ பண்ண தப்புக்காக லோகத்துல இருக்கிற அரசர்கள் எல்லாரையும் 21 தலைமுறை இவன் பார்க்கவே பார்க்கல, ஜமதக்னியை பத்தி யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கிறவன் எல்லாம் கூடவா வதம் பண்றது? இது பாபகாரியம் இல்லையா? இது லோகத்தார் எல்லாரும் நினைப்பாங்க. இப்படி பண்ணான்னாக்க அவனுக்கு பித்ரு சாபம் தான் வருமே தவிர இப்படி பண்ற காரியம் பண்றவாளுக்கு நல்லதே ஏற்படாத, அந்த சாபத்தை எப்படி போக்கடிச்சுக்கிறது அப்படின்னா பலராமர் பெருமாளுடைய அவதாரம் ஆயிட்ட அப்படின்னால அவருக்கு எந்த சாபமும் வராது, அவரிடத்துல எதுவுமே அண்டாதது அப்படின்றது சத்தியமான ஒரு விஷயம். ஆனா லோக சங்கிரகார்த்தமாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த குருக்ஷேத்திரத்துல இந்த கிரகண காலத்துல விசேஷ காலங்கள்லாம் புண்ணிய காலத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணி பித்ருக்களை சந்தோஷப்படுத்தி தன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சின்றேர் என்பதாக இங்க புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஜேஜ பகவான் ராமஹா எத்ர அஸ்பிருஷ்டோபி கர்மணா கர்மணா அஸ்பிருஷ்டஹா அபி, இந்த இவர் பண்ண செயல்கள்னால அவருக்கு எந்த பாபமும் வராது, அப்படி இருந்தாலும் கூட லோகசிய கிரகையன் நாத்யா யதான்யோ அகாபனுத்தையே. இப்ப இவர் பலராமர் பண்ண மாதிரி இன்னொருத்தர் பண்ணான்னாக்கா என்ன பண்றது? அந்த மாதிரி இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பெருமாள் பண்ற காரியத்தெல்லாம் பெரும் நீதி பேர் இல்லாமல் நானும் அப்படிதான் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டாங்கனாக்கா அவளுக்கு பாப்பம் தான் மிஞ்ச பாப்பம். அதுக்காக பெருமாளே தாம் பண்ணின காரியம் தப்புன்ற ஒரு நிலையில ஒரு லோக திருஷ்டியில அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயசித்த ரூபமாக புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் காரிய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதுன்றது விசேஷமா இருக்கப்படினால மகத்யாம் தீர்த்த யாத்திராயாம் தத்ராகன் பாரதீ பிரஜாகாம். இப்ப ஒரு தீர்த்த பெரிய தீர்த்த யாத்திரை பண்ணி அந்த தீர்த்த யாத்திரையில கடைசியில குருக்ஷேத்திரத்துல இருந்து பித்ருக்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணி அந்த பித்ரு சாபத்துல இருந்து விடுபட்டவராக ஆனார்னு புராணங்கள்ல சொல்றது. இப்போ இந்த குருக்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்கள்லாம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் போக்கடிக்க கூடியது, அவ்வளவு மகாத்மியம் வாய்ந்த ஸ்தலம் குருக்ஷேத்திரம் என்பது இது மேல இதனால ஏற்படுறது. அதுவும் கிரகண காலத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பித்ருக்களுக்குன்றது நாம என்னவோ சில அச்சோன்யமா நினைச்சுக்கிறோம், தர்ப்பணம் பண்றது தவசம் பண்றதுன்னா அச்சோன்யம் நினைச்சுக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. விருத்தி சிராத்தம்னு சொல்லிட்டு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ண செய்யும் பித்ருக்களை ஆராதிக்காத இருக்கிறது இல்ல, அதுக்கு நாந்தின்னு பேர் வைக்கிறோம். இந்த விருத்தி சிராத்தம்னு பேரு, பித்ருக்களை ஆராதி விரதம் பண்ணாலும் சரி, உபநயனம் பண்ணாலும் சரி, சவுளம் பண்ணினாலும் சரி, கல்யாணத்துல எல்லாத்துலயும் நாந்தின்றது உண்டு. அதையால சீமந்தத்துல இப்படி எல்லா இடத்துலயும் நாந்தி சிராதன்றது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பிதர்களுடைய தர்ப்பணம் பண்ணோம், அதுவும் புண்ணிய தீர்த்தங்கள்ல வந்து, அதுவும் இந்த உபராக காலத்துல, அதுவும் சூரியோபராக காலத்துல, சம்பூர்ண சூரியோபராக காலத்துல பண்ணா விசேஷம்னுட்டு எங்க இருக்கிறவானோ அப்படியே மூட்டை முடிச்சோட ஓடி வந்துட்டாளா இங்க. மகத்யாம் தீர்த்த யாத்ராயாம் தத்ராகன் பாரதி பிரஜாம் கிருஷ்ணா விருஷ்ணயச்ச ததா க்ரூரா வசுதேவா வசுதேவா ஹுக்காதயாம். விருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அதே மாதிரி அக்ரூர வசுதேவ எல்லாரும் அந்த குருக்ஷேத்திரத்துக்கு வந்தாலும் அந்த குருட்சேத்திரத்துக்கு வந்தவனாக்க சரி அப்ப துவாரகையில யார் பாத்துக்கிறதுன்னா பிரத்யும்னிடத்துல சொல்லிட்டு அந்த பிரத்யும்னா அனிருத்தன் அவள்லாம் இருக்காள் நீங்க எல்லாம் இதை பாத்துக்கோங்க நாங்கெல்லாம் வயசானவாள் இருக்கோம் நாங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரோம்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாலும் தேர தயிர் அந்த ரதமே ஒரு புஷ்பக விமானம் மாதிரியான இருக்கக்கூடிய ரதங்கள் அந்த தேர்ல நிறைய தனத்தை எடுத்துண்டு இந்த இடத்துல புண்ணிய காலத்துல வரச்சே நிறைய பேருக்கு பிராமணர்களுக்கெல்லாம் தானம் பண்ணணும் நிறைய இது பண்ணணும்ன்றதுக்காக ஸ்நானம் பண்ணணும்ன்றதுக்காக அங்கிருந்து வந்தாளாம் தத்ர ஸ்நாத்வா மகாபாகம் உபமோஷ்ய சுசமாஹிதாஹ தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது கேத்திரோபவாசம்னு சொல்லி சொல்றது புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போனோம்னா ஒரு நாள் உபவாசம் கடைசி பட்சம் ஒருவேளையான உபவாசம் இருந்து அந்த புண்ணியத்தை இப்ப நம்ம ஸ்ரீரங்கம் மாதிரி கஷேத்திரத்துக்கு போனோம்னாக்க சாப்பிடாது போய் பெருமாளை சேவிக்கணும் காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் அப்புறம் எல்லா டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு போய் பெருமாளை சாப்பிட கூடாது சேவிக்கூடாது பெருமாளை சேவிச்சுட்டு வந்து சாப்பிடணும் அந்த உபவாசம் இருந்துருக்க ஒருவேளையான உபவாசம் இருக்கிறது அது கஷேத்திரோபவாசம்னு பேரு அது விசேஷமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி கிரகண காலத்துல நிச்சயம் உபவாசம் இருக்க போறோம் இப்படி அவ அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவதைகள் எல்லாம் ஆராதனம் பண்ணி இந்த உபவாச காலத்துல உபவாசம் மாத்திரம் இல்ல இந்த கிரகண காலத்துல பகவத ஆராதனம்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல பாத்திருக்கேன் திருவல்லிக்காணில நம்மளவெல்லாம் நிறைய பேர் இருப்பா இந்த மாதிரி சூரிய கிரகணம் வந்ததுன்னாக்க சமுத்திரத்துல போய் தீர்த்தம் ஆடிட்டு அந்த சமுத்திரத்துல தீர்த்தம் ஆடிட்டு ஓடி வந்து ஆத்துக்கு வருவா ஓடி ஓடி ஆத்துக்கு வந்து அங்க பெருமாள் திருவாராசனம் பண்ணுவா இந்த சமுத்திர ஜலத்தை கொண்டு பெருமாள் திருவாராசனம் பண்ணக்கூடாது ஆகையால ஆத்துக்கு வந்து பெருமாள் திருவாராசனம் பண்ணிட்டு மறுபடியும் கிரகணம் விட்ட பிற்பாடு சுத்தமண்டல ஸ்நானம்னு சொல்றது அதுக்கு ஸ்நானம் பண்றது சுத்தமண்டல ஸ்நானம் இந்த மாதிரி எல்லாம் பண்ற வழக்கம் அதுக்கு வரச்சு இப்படி ஒரு இது பகவத் ஆராதனம் பிதர்களுக்கு தர்ப்பணம் அதே மாதிரி தானம் கிரகண காலத்துல தானம் பண்ணுமானா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கிரகண காலத்துல பிரதிகிரகம் பண்ணினோம்னாக்க அந்த பிரதிகிரகம் பண்ணின தோஷமும் நிறைய வரும் ஆகையால அதை பார்த்து பண்ணணும் அந்த கிரகண காலத்துல யாரும் கொடுக்கறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது பிரதிகிரகத்திலையும் பன்மடங்கு தோஷம் ஏற்படும் இப்படி கிரகண காலத்துக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு இப்ப இந்த இடத்துல இந்த பரசுராமர் பண்ணி வச்சின இடத்துல பல இதுகள்லாம் இருக்கும் இல்லையோ குளங்கள்லாம் வச்சுனோ அந்த இடத்துல ராமஹிரதேஷ விதிவத்து புனர் ஆப்ளுத்திய விஷ்ணயா ததுகு ஸ்வர்ணம் திஜாகிரேபியா கிருஷ்ணேனோ பக்திரஸ்வதி அப்படின்னு இந்த பரசுராமர் தோண்டின கிணறுகள்ல குளங்கள்ல எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த குளக்கரையில பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ண இந்த தானம் பண்ணிட்டு எதனா ஒரு தானம் பண்ணச்சே ஒரு பிரார்த்தனை இருக்குமோ இல்லையோ எந்த என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு தானம் பண்ணான்னா கிருஷ்ணே நகா பக்தி அஸ்து கண்ணனிடத்துல ஒரு அசஞ்சலமான ஒரு பக்தி எப்பவும் எங்களுக்கு இருக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ண இதுதான் தானத்தினுடைய பலன் தானத்துக்கு கேட்கறது அவ வேற எதுவும் கேட்கலையா அது ஸ்வயஞ்ச ததனுஜாதா விஷ்ணய கிருஷ்ண தேவதாக எல்லாம் இது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவளுக்கு எல்லாம் பெரிய ததியாராதனை பண்ணி அவளை எல்லாம் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் அவ எல்லாரையும் நல்லா பண்ணி வச்சாலும் பிராமணர்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கா இப்படி ஒரு பெரிய ஒரு ஜன சமூகங்கள் சேர்ற இடம் அது அந்த உபராக காலம்ன்றது சூரிய உபராக காலத்துல சூரிய கிரகண காலத்துல குருக்ஷேத்திரத்துல சேர்ந்திருக்கா அப்ப சேர்ந்தாங்கன்னாக்க தன்னை சேர்ந்த உறவு முறையில இருக்கிறவா எல்லாரும் வந்திருக்கானா அந்த இடத்துல பார்த்தோம்னா காம்போஜத்துல இருந்து இன்னும் மந்திரத்துல இருந்து கௌசல தேசத்துல இருந்து இப்படி எல்லாரும் வந்திருக்கா கிருஷ்ணன் வந்திருக்கே துவாரகையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நந்தன் முதலாதவர்கள்லாம் இந்த திருவாயூர் பாடியில இருந்திருக்கிறவன் அவன் மொத்த பேரும் வந்துட்டாளாம் இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாளாம் பெரிய கருடோத்சவத்துல காஞ்சிபுரம் கருடோத்சவத்துல எல்லாரும் பெருமாள் சேவைக்கு பந்துக்கள் எல்லாம் பாக்குறோம் சிக்காக்கள் எல்லாம் பாக்குறோம் பாக்குச்சு எவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறோமோ அந்த மாதிரி அங்கெல்லாம் வடக்கெல்லாம் வரைச்சே புண்ணிய தீர்த்தத்துல வரைச்சே புண்ணிய காலத்துல எல்லாருக்கும் ஒரு சமாகமம் ஏற்படுறது அந்த சமாகமம் ஏற்படுச்சு அத்தனை பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்கறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். நாளைக்கு கூட அமாவாசை, இந்த அமாவாசை மௌனி அமாவாசைன்னு ரொம்ப விசேஷம். இதுலயும் மகா கும்பமேள இதுல வரைச்சே அலகாபாத்ல தீர்த்த, அதாவது பிரயாக்ராஜ்ல தீர்த்த இதுல வரைச்சே தீர்த்தாதிபதி அங்கதானே, அந்த தீர்த்தாமன்னா ரொம்ப விசேஷம். யார் யாரெல்லாம் பந்துக்கள் எல்லாம் பாக்கச்சு அவ்வளவு சந்தோஷப்படுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ வந்திருக்க நீ வந்திருக்கன்னு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அங்க மொத்த பேரும் அந்யோன்ய சந்தர்சன ஹர்ஷரம்மசா புருத்துல்லர் ஹிருத்வக்திர சரோருஹத்ரியகான்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியறதான் தன்னுடைய இவள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய பந்துக்களையும் நண்பர்களையும் பார்த்ததுனால ஒரு சந்தோஷம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அணைச்சிந்து எல்லாம் இந்த கண்ணனாலேயே தன்னுடைய பிரீத்திய வெளிப்படுத்தி அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம், மொத்த பேரும் சந்தோஷப்பட்டாளாம். ஸ்திரீயசிய சம்வீட்சியம் அந்த பெண்கள்லாம் வந்திருக்காள், அவள்லாம் பார்க்கச்சே இத்தனை நாளா பார்க்காத, அதாவது எங்கெங்கோ அவ தூர தூரம் இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் கிட்ட ஒரே இடத்துல வந்து பார்த்த உடனே அவ எல்லா பெண்கள் பெண்டிரோடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவளாவி அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம். அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் அணைச்சிண்டு ஒருத்தரையும் அப்படியே கண்ணு அப்ப ரொம்ப நாள் கழிச்சு பாக்கறதுனால ஒவ்வொருத்தருக்கும் கண்ணுல ஜலம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அப்படி குந்தி தேவியும் வந்திருக்கா, யுதிஷ்டிரர் எல்லாரும் வந்திருக்கா, அந்த பஞ்ச பாண்டவாளோட குந்தி தேவியும் வந்திருக்காளாம். அந்த குந்தி தேவி பார்த்தார், இங்க வசுதேவர் வந்திருக்கே தன்னுடைய பிராத்தா உடன் பிறந்தவர் தானவர், அவள்லாம் வந்ததை பார்த்த உடனே அவர் வசுதேவரை பார்த்து குந்தி தேவி சொல்ல ஆரம்பிக்கிறார் சில விஷயங்களை. அவள் என்ன சொல்றான்றத நம்ம அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். இப்படி இன்றைய தினத்துல சூரியோபராக காலத்துல சூரிய கிரகண காலத்துல புண்ணியதீர்த்த ஸ்நானத்தினுடைய பிரபாவம், அந்த புண்ணியதீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினவனா சமஸ்த பாபங்களும் போயிடும், நமக்கு சகல விதமான க்ஷேமங்களும் ஏற்படும். எல்லாத்த காட்டிலும் முக்கியமாக பரமாத்மாவாக இருக்கிற கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படும் என்பத பாகவதத்துல இது மூலமாக இந்த உபாக்கியானம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். நாமும் புண்ணிய காலங்கள்ல புண்ணிய கஷேத்திரத்துல தீர்த்தமாடி இப்படி பகவத் பக்தி ஏற்படும்படியான ஒரு பாக்கியத்தை பெற வேணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.